கண்டு போகும் கண்கள் மூடும், பூவில் வந்து கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும், பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும், பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும், பூவில் வந்து கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும், பூவில் வந்து கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும். பூவில் வந்து கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும்,